L'amour de ma vie ne s'est pas fini. Je dors plus de la nuit depuis que t'es parti. Je suis plus moi, plus moi. Tu réponds plus aux messages comme tu le faisais. Je ne suis peut-être plus celui que t'attendais. Mais ne viens pas, oh ne viens pas. عمري نغيك عشنا متفاهمي مي قلبي بغاك انت حبي قولي ليش هندير بالليل يا حسي بيا بلاك انت يا سكو تو ني سي با سي كونفون دو موا يا زكين الاسبوار والليلي خاطر يا انا حبيت Toutes les choses que l'on s'est dites n'ont jamais existé à tes yeux. Et quand je t'en repars, tu me dis que t'as déjà trouvé mieux. J'ai tellement convoité ton corps, t'as piétiné mon cœur. Ironie du sort, tout ça n'était qu'un leurre. La vie c'est la panique, je peux plus me relever. Coulim la même routine, toujours le même secret. خليني نكون احتاك سي سلمو تي سافي إن يا دو بلوما كو فور سي تان لا فلام اون بوغي ساليي اي اوبليي باسكو جي سي كو لو مون إيت آنو بي لو مون إيت آنو بي اون نا با في سا بو والو صافي ميتي هادشي في والو